உனக்காய் காத்திருந்தேன், நீ வருவதாய் சொன்னதாய் நினைத்து. வருகையில் என்ன செய்வது என்றும் நினைத்து கொண்டிருந்தேன் அந்த மாலை நேரம். சற்று சற்றாய் வானமிருட்ட நீ வருவதாய் மனதிற்குள் நினைத்து பரவசப்பட்டேன். சூரியனும் எனக்கு உடை கொடுத்தது, நிலவும் என் கற்பனைக்கு வெளிச்சம் கொடுத்தது. அந்த மஞ்சள் தெருவிளக்கின் நிழலாய் நான் நின்று கொண்டிருந்தேன். மணி நேரங்கள் செக்கன்களாய் சென்றன, ஆனால் அந்த பல மணி நேரமும் என்னுடன் தெருவில் என் வருகையின்றி வாடியிருந்தது. கற்றுக்கொண்டே காதலில் காத்திருப்பதன் இன்பத்தை கற்றுத்தந்தவள் நீயும் என்று தெரிந்து கொள். புரிந்துகொள், என் புன்னகைக்கும் நேரங்களிலும் என் அழுகையின் சத்தங்களிலும் நீ மட்டும்தான் என்று. இன்று நீ வரவில்லை என்று நான் உணரவில்லை. காரணம் எனக்குள் என்றும் முழு நாட்கள் முடிந்ததாய் தோன்றியதில்லை. என் வாழ்க்கையில் வர இருக்கும் எத்தனையோ திங்கள், அதில் ஒரு திங்கள் உனக்கும் என்னை காட்டும். நான் காத்திருக்கிறேன் காதலி, உன்னையும் காதலையும் சுமந்து கொண்டு கடந்த திங்களுக்கு விடை கொடுத்து வரும் திங்களுக்காக.